சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாய பொத்தி ஆடுங்கடா என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாய பொத்தி கடா வெட்டி பொங்க அதையும் கலந்து வச்சு விடிய விடிய விருந்து வச்சா போக்கிரு பொங்கல் போக்கிரு பொங்கல் இடுப்பு எலும்ப ஒடிச்சு வச்சு அடுப்பில்லாம எறிய வச்சா போக்கிரு பொங்கல் போக்கிரு பொங்கல் ஆட்டுங்கட்டா என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா பாய பொத்தி அஞ்சுக்கும் பத்துக்கும் வேலை செஞ்சா முந்தானையில் துளி கட்டும் தாய்மாரே நீ கொஞ்சம் தள்ளி வச்சா ஆத்தா ஒன்ன மன்னிப்பாளா தாய்ப்பால் உனக்கு துக்க கொல்லா தாயும் சேயும் ரெண்டு கண்ணு கால தொட்டு பூஜை பண்ணு அடியும் அதையும் கலந்து வச்சு விடிய விடிய விருந்து வச்சா போக்கிரு பொங்கல் போக்கிரு பொங்கல் இடுப்பு எலும்ப ஒடிச்சு வச்சு அடுப்பில்லாம கறிய வச்சா போக்கிரு பொங்கல் போக்கிரு பொங்கல் கட்டு மரம் வெயில் காலத்தில் குடிசையெல்லாம் அணையாமல் எரிகின்ற காட்டு மரம் சேரி எல்லா ஊருக்குள்ள பறக்க வேணும் பேரக்குள்ள பட்டதெல்லாம் எடுத்து சொல்ல பட்ட படிப்பு தேவையில்லை பந்தம் எடுத்து தீண்டாமை கொழுத்து இதுதான் என் கருத்து அடியும் அதையும் கலந்து வச்சு விடிய விடிய விருந்து வச்சா போக்கிரு பொங்கல் போக்கிரு பொங்கல் எலும்ப ஒடிச்சு வச்சு அடுப்பில்லாம கறிய வச்சா போக்கிரு பொங்கல் போக்கிரு பொங்கல் ஆட்டுங்கட்டா என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா பாய பொத்தி கடா பெட்டி பொங்க வச்சா தாலியதா பொங்கலடா துள்ளிக்கிட்டு பொங்க வச்சா ஜல்லிக்கட்டு பொங்கலடா அடியும் அதையும் கலந்து வச்சு விடிய விடிய விருந்து வச்சா போக்கிரு பொங்கல் போக்கிரு பொங்கல் இடுப்பு எலும்ப ஒடிச்சு வச்சு அடுப்பில்லாம கறிய வச்சா போக்கிரு பொங்கல் போக்கிரு பொங்கல்